தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை படைக்க வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் எரிமலை. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை படைக்க வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் எரிமலை. சட்ட உரிமை தந்த பெருமை அம்பேத்காரருங்க, அண்ணல் அம்பேத்காரருங்க, அறிஞர் அம்பேத்காரருங்க. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை படைக்க வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் எரிமலை. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை படைக்க வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் எரிமலை. சட்ட உரிமை தந்த பெருமை அம்பேத்காரருங்க, அண்ணல் அம்பேத்காரருங்க, அறிஞர் அம்பேத்காரருங்க. கொடுமைகளால் தனது மக்கள் வேதனை ஓதி வந்து விழிப்புணர்வை ஊட்டியதே சாதனை. ஜாதி இந்து கொடுமைகளால் தனது மக்கள் வேதனை ஓதி வந்து விழிப்புணர்வை ஊட்டியதே சாதனை. சட்ட உரிமை தந்த பெருமை அம்பேத்காரருங்க, அண்ணல் அம்பேத்காரருங்க, அறிஞர் அம்பேத்காரருங்க. அடிமை மக்கள் விடுதலைக்கு துடித்தெழுந்த சூரரா, விடிய விடிய விழித்திருந்தார் வீர அம்பேத்காரரா. அடிமை மக்கள் விடுதலைக்கு துடித்தெழுந்த சூரரா, விடிய விடிய விழித்திருந்தார் வீர அம்பேத்காரரா. சட்ட உரிமை தந்த பெருமை அம்பேத்காரருங்க, அண்ணல் அம்பேத்காரருங்க, அறிஞர் அம்பேத்காரருங்க. இழிவோட இறக்க இவர் மறுத்தார், சொந்த மக்கள் அனைவரையும் பௌத்தனரி இணைத்தார். இந்து மத இழிவோடு இறக்க இவர் மறுத்தார், சொந்த மக்கள் அனைவரையும் பௌத்தனரி இணைத்தார். சட்ட உரிமை தந்த பெருமை அம்பேத்காரருங்க, அண்ணல் அம்பேத்காரருங்க, அறிஞர் அம்பேத்காரருங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை படைக்க வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் எரிமலை. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை படைக்க வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் எரிமலை. சட்ட உரிமை தந்த பெருமை அம்பேத்காரருங்க, அண்ணல் அம்பேத்காரருங்க, அறிஞர் அம்பேத்காரருங்க. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை படைக்க வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் எரிமலை. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை